दंशा विदारित महासुरशोणितांकैः अंगैः प्रियस्तवदधे परिरंभलीलाम् साते पयोधिजलकेलि समुत्थितायाः सैरंध्रिकेव विदधे नवमंगरागम्। பதினேழாவது பத்தியம் ஸ்ரீ பூஸ்துதி. பதினாறாவது பத்தியத்தில் தன்னை மீட்க வந்த எம்பெருமானை பூமி தேவி கட்டாட்சித்தாள். அந்த கட்டாட்சமே ஒரு ஆனந்த சாகர், அவனுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது. அதான் சுவாமி தன்னுடைய கற்பனையினால ஒரு ஆனந்த சாகரமாகவே மாறித்துன்னு சாதிச்சார். இப்போ பதினேழாவது பத்தியத்தில் எம்பெருமான் இரண்யாட்சனை கொன்னதுக்கு அப்புறமா தன்னுடைய கோர பற்களால் அவனை போட்டு கிழிக்கிறார். அதனால இவர் மேல ரத்தக்கரைலாம் படிஞ்சிருக்கு. அந்த ரத்தக்கரையோட பிராட்டி அணைக்கிறாராம். பிராட்டி ஜலத்துக்கு இருக்கிறது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ஜலக்கிரீடை பண்றதுன்றது அந்த காலத்துல ஒரு விஹார ஒரு விளையாட்டு, அதை பண்ணிட்டு இருந்தாலாம். அதை பண்ணதுனால அவள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடற்பூச்சி, அதாவது அந்த அழகு சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும், நான் மேக்கப்னு சொல்றோம், அதெல்லாம் கலைஞ்சு போயிடுதான். அப்போ இவளை அந்த கரையோட ரத்தக்கரையோட அணைச்சின்றதுனால, அந்த இருக அணைத்ததுனால அவள் மேலே ஒரு புதுசாக இந்த அணைத்தல்ற ஒரு லீலையே அவளுக்கு ஒரு புதுசாக ஒரு மேக்கப் போட்ட மாதிரி ஆச்சுன்னு சுவாமி அழகாக தன்னோட கற்பனை திறனை இங்கே காட்டுறார். அதாவது பூமி பிராட்டியை எம்பெருமான் மீட்கிறான், மீட்கச்சு அவளை அணைக்கிறான், இருக அணைக்கிறான். இதுதான் இங்கே தாத்பரியம். அந்த அணைத்தல் அவளுக்கு ஒரு புதிய உடற்பூச்சை ஏற்படுத்தியது, இதான் இங்கே தாத்பரியம். ரெண்டு கிரியாபதம் இருக்கு, ததே இருக்கு, விததே இருக்கு. ரெண்டும் ஒரே ரூட்டு தான். தானிய தாரண போஷண யோகோன்னு தாத்து, தரித்தல்னு அர்த்தம், கொடுத்தல்னு அர்த்தம். இந்த விததே விததேன்றது லிட் லக்காரம், ஆத்மநேபத பட்சத்துல லிட் லக்காரம், இறந்த காலத்தை குறிக்கிறது, செய்தது அப்படின்னு அர்த்தம். வின்றது உபசர்க்கம், ததேன்றதுதான் கிரியாபதம், விததேன்றது இப்போ செய்ததுன்னு அர்த்தம், விசேஷமாக செய்தது. எதை செய்ததுன்னு கேட்டா அங்கராகம் விததே. அங்கராகம்னா உடற்பூச்சு, மேக்கப்னு அர்த்தம். அங்கம்னா உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள், அந்த பார்ட்ஸ், கை கால் இத்தியாதிகள். ராகம், ராகம்னா அந்த ஒரு கலர், கலர் சேர்க்கிறது. அப்போ உடலுக்கு ஒரு வண்ணத்தை சேர்ப்பது அங்கராகம், உடற்பூச்சை செய்தது. எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நவம், நவம் நவம் பாத்திரமகம் தயாயாகனு ஐகிரிவ சோதரன் சாதிச்சிருக்கார். புதிய புதியதொரு உடற்பூச்சை செய்தது. யார் யார் செய்தான்னு கேட்டா சான்னு போட்டிருக்கார். சா எதுக்கு அன்றைய மாதிரி கேட்டா பரிரம்ப லீலா, பரிரம்ப பரிரம்பனா அணைத்தல். மகாவீர வைபவத்துல சொல்லிச்சு, மகித மகாமிருத தர்சன முதித்த மைதிலி திருடதர பரிரம்பன. பிராட்டி எம்பெருமானை இருக அணைத்தால், அந்த பரிரம்பன பரிரம்ப இருக அணைத்தல், அது ஒரு லீலை. அந்த லீலை என்ன ஆச்சுன்னு கேட்டா, சா அந்த லீலை, அந்த விளையாட்டு ஒரு புதிய உடற்பூச்சை பூமி பிராட்டிக்கு செய்தது. எப்படி செய்ததுன்னு கேட்டா சைரந்திரிகா இவ, சைரந்திரிகா அப்படின்றது ஒரு பனிப்பெண்ணை குறிக்கிறது. பனிப்பெண் அவ வந்து என்ன பண்ணுவாளோ, அந்த காலத்துல அரண்மனையிலாம் இருப்பா. அப்ப அந்த ராணிக்கு இளவரசிக்கு உட்கார்ந்து அந்த உடற்பூச்செல்லாம் பண்ணுவா, மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சுக்கலாம். சைரந்திரிகா இவ சைரந்திரிகேவன் சந்தினாலா இருக்கு. இந்த சைரந்திரிகா பதத்தை எதிராஜ சப்தத்திலையும் 36வது பத்தியத்துல சுவாமி பயன்படுத்தியிருக்கார். எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய ஸ்ரீ சுக்திகள் வேதத்துல ஏற்பட்ட சிக்கல், அதாவது வேதத்தை அர்த்தம் பண்றதுல ஏற்படக்கூடிய சிக்கல், ஒரு கூந்தல் மாதிரி அது. அது அழகா இவருடைய சுக்திகளே அங்க அந்த பனிப்பெண் மாதிரி இருந்து சிக்கல்லாம் எடுத்து விட்டு அழகா வாரி விட்ட மாதிரி அங்க சாதிக்க வர்றார். அதே சைரந்திரிகா இங்க எடுத்துக்கிறார். அந்த லீலையே சைரந்திரிகா இவ ஒரு அழகு செய்யும் பணிப்பெண் போல பூமி பிராட்டிக்கு ஒரு உடற்பூச்சை செய்தது அப்படின்னு சொல்றார். ஏன் அவளுக்கு செய்யணும்னு கேட்டா, பயோதி ஜலகேளி சமுத்திதாயாக தேன்ற. பயோதி நம்மளுடைய பார்த்தோம், பயகனா பாலுக்கும் பெயர், ஜலத்துக்கும் பெயர். தீதினா ஒரு கண்டெய்னர் அர்த்தம், ரிசர்வாயர். அப்ப பயோதின சமுத்திரம், பயோதி ஜலகேலி அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஜலகேலி, ஜலகேலினா அந்த ஜல விளையாட்டு, ஜலக்கிரீடை. அதை பண்ணிட்டு எழுந்தாம இருக்கலாம் தயார். சமுத்திதாயாக உத்திதம், சா திஷ்ட தாது, உத்திதான எழுந்தவள், சம்யக்கு உத்திதா. சமுத்திதாயாக உத்திதா, உத்திதான எழுந்தவள் அர்த்தம். உத்தித சா திஷ்ட தாது, இக்த பிரத்தியம், உத்திதாயாகன்றது அதனுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். எழுந்தவளாகிய எழுந்தவளுடைய நடது, சமுத்திதாக சம்பந்தது உபசர்க்கம், நன்றாக எழுந்தவளுடைய. இதிலிருந்து ஜலக்கேலி சமுத்திதாயாக பயோதி, பயோதி ஜலக்கேலி, அந்த கடல், அந்த கடல்ல ஜலக்கீட பண்ணி எழுந்தவளுடைய தே, தேன உனக்கு, தப தே, ஷஷ்டி விபக்தி ஏகவச்சம் யுஷ்மர் சப்தகா. உனக்கு அழகு அழகு பண்ணக்கூடிய அந்த பெண்கள் இருப்பாலும் அவளை மாதிரி அந்த விளையாட்டானது பண்ணியது அப்படின்னார். இப்ப அந்த விளையாட்டை அந்த அணையத்தில் யார் செய்தான்னு கேட்டா, அதுக்கு தான் முன்னாடி தவ பிரியகா, உன்னுடைய கணவன் அர்த்தம், பிரியகானா கணவன், அன்புக்குரிய. இந்த இடத்துல கான்டெக்ட்ல வராக பெருமான், ஏன்னா பூஸ்துதி செய்வச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணா அவன், தம்ஷா விதாரித மகாசுர சோனி தாங்கைஹி, தம்ஷா தம்ஷான அந்த கோரமான கோரமான பற்கள், அந்த பன்றி மானமில்லா பன்றி, அந்த பன்றினுடைய மிகப்பெரிய பற்கள். விதாரித, விதாரணம் பண்றதுன்னா குவிக்கிறது, தாரண தாருண அப்படின்னு அங்க மகாவீர வைபவத்தை சாதிச்சிருக்கார். விதாரணம் விதாரணம்னா குவிக்கிறது இல்லை பழக்கிறது. விதாரித்தன்றது யுக்த பிரத்தியம், விதாரித்த மகாசுர, மகா அசுர, அவனுக்கு ஒரு விசேஷனம் போட்டுட்டார், பெரிய அரக்கணவன். அவனுடைய ஷோனித அங்கைஹி, ஷோனிதனா ரத்தம், அங்கம்னா இப்ப இது ஒரு சமஸ்தபதம், கோரப்பற்களால் கிழிக்கப்பட்ட அந்த பெரிய அரக்கனுடைய ரத்தத்தால் கரை படிந்த அங்ககனா கரை. இந்த மொத்த பதமும் தம்ஷா விதாரித மகாசுர சோனி தாங்கைஹின்ற பதமானது அங்கைஹிக்கு விசேஷனம். அங்கம்னா லிம்ஸ், அதாவது எம்பெருமானுடைய உடல் பகுதிகள். அங்கைஹி திருத்தியா பகுவச்சனம், அங்கங்களினால் அப்படின்னு அந்த அங்கங்களுக்கு, அந்த அங்கங்கள் எப்படிப்பட்டவைன்னு கேட்டா, மிகப்பெரிய பற்களால் கிழிக்கப்பட்ட அந்த பெரிய அரக்கனுடைய ரத்தத்தால் அடையாளமாக சின்னமாக கொண்ட அப்படின்னு, அதுவும் அங்கைஹின்னு திருத்தியா பகுவச்சனத்தில் முடிஞ்சிருக்கு. அது விசேஷனம், இது விசேஷம். ஸோ அப்படிப்பட்ட இரத்தக்கரை படிந்தவைகளால் அங்கங்களினால் என்ன பண்ணார் அவர், பரிரம்ப லீலாம் ததே, பரிரம்ப முன்னாடியே பார்த்தோம், மஹித மகாமிருத்தன் தர்ஷன முதித்த மைதிலி திருடத்தர பரிரம்பன, அங்கே அணைக்கிறது, கட்டி அணைச்சிக்கிறது, அங்கே பிராட்டி ஸ்ரீ ராமபிரான அணைச்சுண்டா. அதே மாதிரி இங்க பரிரம்ப லீலாம், அந்த அணைத்தல் என்கிற லீலையை ததே, ததேவும் தானிய தாரண போஷணையோன்ற தாத்து செய்தான். அது ஆக்சுவலா முதல் ரெண்டு பாதமும் செல்ஃப் கண்டென்ட் மீனிங் அங்க முடிஞ்சு போயிடுத்து, பின்னாடி ரெண்டு பாதம் வந்து அதை கோட் பண்ணி புதுசா கொடுக்கிறார். சான்னு சொன்னதுனால அந்த பரிதம்ப லீலான்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த அணைத்தலாகிய லீலை, அதே ஒரு பெண் மாதிரி, ஏன்னா அணைச்சுனதுனால்தான் அந்த கரையெல்லாம் அவன் மேல அந்த ஒரு வண்ணமா போய் படிந்தது. அதனால இந்த லீலையே அந்த சான்ற புரோணம்னால குறிப்பிடுறார். அன்வைத்த பார்த்தோம்னா, தவ பிரியா தம்ஷா விதாரித மகாசுர சோனிதாங்கைஹி அங்கைஹி பரிரம்ப லீலாம் ததே சா பயோதி ஜலகேலி சமுத்திதாயாஹாதே சைரந்திரிகா இவ நவம் அங்கராகம் விததே. தவ பிரியா, உன்னுடைய கணவன், பிரியமானவன், அதாவது வரஹாபெருமான், தம்ஷா விதாரித மகாசுர சோனிதாங்கைஹி, தம்ஷான கோரப்பல்லு, அந்த பல் பற்களால விதாரித்தன பிளந்த அல்லது குவித்த மகாசுரன பெரிய அசுரனுடைய சோனித அங்கைஹி, ரத்தம் படிந்த அங்க, ரத்தமே கரையாக கொண்ட அங்கைஹி, அங்கைஹின அவயவங்களால், அவனுடைய அந்த தேகத்தினால், பரிரம்ப லீலாம் அனைத்தலாகிய லீலையை ததே, உன்னை அணைத்தான், அதை செய்தான். சா அந்த பரிரம்ப லீலா இருக்கே, பயோதி ஜல கேலி சமுத்திதாயா, கடல்ல, கடல் ஜலத்துல ஜலக்கீட பண்ணி எழுந்துண்ட தே உனக்கு, அந்த ஜலக்கீட பண்ணதுனாலேயே எல்லா அந்த அங்கராகங்கள்லாம் போயிடுது ஏற்கனவே இருந்ததெல்லாம், அதனால சைரந்திரிகா இவ, சா சைரந்திரிகா இவ, அந்த விளையாட்டே ஒரு அழகு செய்த பனிப்பெண் மாதிரி, நவம் அங்கராகம் விததே, புதியதொரு உடற்பூச்சை செய்தது அப்படின்னு சுவாமியுடைய ஒரு கற்பனா விசேஷம். தாத்பரியம் என்ன கேட்டா, எம்பெருமான் பிராட்டியை மீட்டு அவளை ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய திருமணியில அவளை வச்சுண்டான், ஏற்றுக்கொண்டான். அதுதான் இங்க தாத்பரியம். அதற்கு எம்பெருமான் நாயகா ஒரு சுவாமி தேசிக நாயகா ஒரு அதுக்கு கற்பனையோட கூட நமக்கு காண்பிக்கிறார். இதுதான் 17வது பத்தியத்தினுடைய அர்த்தம்.